தளமே போட்டுத்தான் சோர்ந்த போது சேர்த்த சுருதி சொர்க்கலோகம் காட்டுதிங்கி உலகமே ஆடும் தன்னாலே பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தளமே போட்டுத்தான் தாளமே போட்டு தாரா